தொட்டு தொட்டு என்ன சுட்டு விட்டு போகிறதே, ஸ்டிக்கர் பொட்டு போல ஒட்டிக்கிட்ட மனசு சிக்கிக்கிட்டு தவிக்கிறதே, முட்டு விட்ட ஒரு கட்டழக பார்த்து நெஞ்சில் பட்டப்பு நின்னாச்சு, மின்னல் அடிக்கிற வெண்மைய பார்த்து லிட்டர் லிட்டரா வேட்டாச்சு, சீவ வேணும் கலையிற மனச சீப்பு நீதான் வாப்பாப்பா, துவட்ட வேணும் நனையிற வயச தற்கிட்டவளும் நீதாம்பா, தொட்டு பட்ட குளிரு தொட்டு தொட்டு என்ன சுட்டு விட்டு போகிறதே, ஸ்டிக்கர் பொட்டு போல ஒட்டிக்கிட்ட மனசு சிக்கிக்கிட்டு தவிக்கிறதே. புல்வெளியில் புல்வெளியில் பூ ஒன்று நடக்குது, என் விழியில் என் விழியில் வெடி வெடிக்குது, வெட்கத்திலே வெட்கத்திலே ஸ்ட்ராபெரி சிரிக்குது, சிரிப்பினிலே சிரிப்பினிலே சிம்பனி கேட்குது, கண்களில் சூமை போட்டு உந்தன் அழகை கண்டே நான் அடி, மனசுக்கு உள்ளே ரூமை போட்டு அழுத்திட வந்தேன் நான் அடி, சீவ வேணும் கலையிற மனச சீப்பு நீதவா பாப்பா, தொட்டப்பட்ட குளிரு தொட்டு தொட்டு என்ன சுட்டு விட்டு போகிறதே, ஸ்டிக்கர் பொட்டு போல ஒட்டிக்கிட்ட மனசு சிக்கிக்கிட்டு தவிக்கிறதே. இதயத்திலே இதயத்திலே குதிரைகளோடுது, குதிரையிலே குதிரையிலே ரைட்டிங் போவது நீயே, மிதந்து வரும் பர்ஃப்யூமில் கனவுகள் பிறக்குது, நடந்து வரும் ஹைஹீல்ஸில் இதயம் அழுக்குது, வண்ணத்து பூச்சி வண்ணம் எல்லாம் மழையில் சாயம் போகுமா, நனைந்திட தானே இளமையே ஒதுங்கிட நினைத்தா நியாயமா, சீவ வேணும் கலையிற மனச சீப்பு நீதாவா பாப்பா, துட்டப்பட்ட குளிரு தொட்டு துட்டு என்ன சுட்டு விட்டு போகிறதே, ஸ்டிக்கர் புட்டு போல ஒட்டிக்கிட்டு மனசு சிக்கிக்கிட்டு தவிக்கிறதே, முட்டு விட்ட ஒரு கட்டழக பார்த்து நெஞ்சில் பட்டப்பு நின்னாச்சு, மின்னல் அடிக்கிற வெண்மைய பார்த்து லிட்டர் லிட்டரா வேட்டாச்சு, சீவ வேணும் கலையிற மனச சீப்பு நீதாவா பாப்பா, துவட்ட வேணும் நனையிற வயச தற்கிட்டவளும் நீதாம்பா.